பூங்காற்றே பூந்தேரே, நீரோடும் பன்னீரே, ஆரிராரு ஆராரோ, ஆரிராரு வாராரோ, ஆரிராரு ஆராரோ, ஆரிராரு ஆராரோ. குயிலே குயிலே கொஞ்சும் தமிழே, அமுதே அமுதே அன்பின் மலரே. நெஞ்சுக்குள்ளே தொட்டில் ஒன்று போட்டு வைத்தேன், பொட்டு வைத்து பூ முடித்து நாளும் உன்னை பார்த்து வைத்தேன். காலம் எல்லாம் கண்மணியே, காவல் தரவே சேர்ந்து வந்தேன். பூமியெல்லாம் பூந்தமிழில் பாட்டில் உனைத்தான் பாடி வைத்தேன். ஆயிரம் மேடைகள் ஏறி மாலைகள் நீ தினம் சூடு, என் கண்ணே பொன்னே தென்னே, காலம் யாவும் நீயே எந்த கண்ணே. குயிலே குயிலே கொஞ்சும் தமிழே, அமுதே அமுதே அன்பின் மலரே, காற்றே பூந்தேரே, நீரோடும் பன்னீரே, ஆரிராரு ஆராரோ, ஆரிராரு ஆராரு. பாசத்திலே மாலை கட்டி போடும் வரமே கேட்டிருந்தேன். நெஞ்சமென்னும் சிறையினிலே நிதமும் உன்னை நான் பூட்டி வைத்தேன். நீ ஒரு தேவதை போலே பூமியிலே தினம் வாழ்க. காட்சி யாவும் நீதான் முன்னே. குயிலே குயிலே கொஞ்சும் தமிழே, அமுதே அமுதே அன்பின் மலரே, பூங்காற்றே பூந்தேரே, நீரோடும் பன்னீரே, ஆரிராரு ஆராரோ, ஆரிராரு ஆராரோ. குயிலே குயிலே கொஞ்சும் தமிழே, அமுதே அமுதே.